श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायक पञ्चाशत्. निष्किञ्चनत्वधनिना विबुधेश येन न्यस्तस्वरक्षणभरस्तव पादपद्मे नानाविधप्रथितयोगविशेषधन्याः नार्हन्ति तस्य शतकोटितमांशकक्ष्याम्. नापति ஏழாவது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் பிரபன்னர்களுடைய பெருமையை சுவாமி வர்ணிக்கிறார். 41 பத்தியத்திலிருந்து 45 பத்தியம் வரை எம்பெருமானுடைய அல்லது தேவநாயகனுடைய திருவடி, அந்த திருவடியுள்ள புழுதி, இதெல்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சு வர்ணித்தார். 46 பத்தியத்தில் அந்த திருவடியையோ அல்லது புழுதியையோ தியானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை உடைய பக்தியோக நிஷ்டர்களை புகழ்ந்து பாடினார். இப்போ 47 பத்தியத்தில் அந்த திருவடியை சாட்சாத்தாக அடைந்தவர்கள், அதாவது அந்த திருவடியில் பிரபத்தி செய்தவர்கள், அவர்கள் எப்படி மேம்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன ஏற்றம், பக்தியோகர்களை காட்டிலும் அவர்களுக்கு என்ன ஏற்றம்ன்றதை ரொம்ப அழகாக இந்த பத்தியத்தில் சுவாமி சாதிக்கிறார். இது 2-3 இடங்களில் சுவாமி இந்த ஏற்றத்தை காண்பிச்சிருக்கார். சரணாகதி தீபிகையில் 29 பத்தியத்தில் மந்திரைரனுஷ்ரவமுகேஷ்வதிகம்யமானைஹி ஸ்வாதிக்ரியா சமுச்சிதைர்யதிவான்யவாக்யைஹி நாதத்வதீய சரணௌ சரணம் கதானாம் நைவாயுதாயுதகலாப்ய பரைரவாப்யா அப்படின்ற பத்தியத்தில் ரொம்ப அழகாக பிரபன்னர்களை மற்ற உபாயங்கள் மேற்கொண்டவர்கள் எப்பொழுதும் பிரபன்னர்களோட அவால ஒப்பிட முடியாதுன்றதை அழகாக சாதித்தார். இதே அர்த்தத்தை நியாச வம்சத்தில் 9 பத்தியத்திலையும் தன்னிஷ்டோஹ்யன்யநிஷ்டான் பிரபுரதிசயிதும் கோட்டி கோட்டியம்சதோபீனு அழகாக அகிர்புத்னியோ பன்மவாதீத்துன்னு அங்கே பிரமாணங்கள்லாம் காட்டி அங்கேயும் சாதிக்கிறார். எப்படி பிரபன்னர்கள் பக்தியோக நிஷ்டர்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள்னு சம்பிரதாயத்தில் இதை திருப்பாவை உபன்யாசத்திலாம் நம்ம கேட்டிருக்கோம். ரிஷிகளை காட்டிலும் எப்படி ஆழ்வார்களுக்கு ஏற்றம், ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு எப்படி ஏற்றம், அப்புறம் பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஏற்றம்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த ரீதியில் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா அதற்காக பக்தியோக நிஷ்டர்கள்லாம் வந்து சாமானியம் அர்த்தம் இல்லை. ஏன்னா எம்பெருமானே ஞானீது ஆத்மைவ மேம்பதம் சாதிச்சிருக்கான். இது இந்த பத்தியத்தில் இப்போ பிரபன்னர்களுடைய ஏற்றத்தை சுவாமி அழகாக காண்பிச்சிருக்கார். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால், தனம்ன்ற சொல்லுக்கு சாட்சாத் பணம்ன்ற அர்த்தம் மட்டும் நம்ம பிரபலமாக கேட்குறோம். ஆனால் சம்பிரதாயத்தில் சொல்லிச்சு கைங்கரிய ஸ்ரீ அப்படின்னு சொல்கிற கைங்கரிய ஸ்ரீமான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த கைங்கரியமே தனம். சுவாமி கூட நியாசத வைராகிய பஞ்சகத்தில் நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித்து அப்படின்னு சொல்கிற பத்தியத்தில் வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு சாச்சிருக்கார். அப்போ எம்பெருமானையே தனமாக அங்கே சொல்லியிருக்கார். இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கச்சே இந்த பத்தியத்தில் அழகாக ஒரு விரோதாபாசம் என்னென்னா, நிஷ்கிஞ்சனத்துவம், நிஷ்கிஞ்சனம்னு சொன்னால் ஆக்கிஞ்சன், ஆக்கிஞ்சன்யம், நிஷ்கிஞ்சனத்துவம்னு சொன்னேன். ஆக்கிஞ்சன்யம்னா ஒன்றுமே கைமுதல் இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு தாரித்யம்தான். ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தையே தனமாக சொல்லி அந்த தனத்தை உடையவன் அப்படின்னு அழகாக பிரபன்னனுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார். இது ஒரு கவிகளுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம். அப்படிப்பட்ட தனத்தை கொண்டு விபுதேஷனே உன்னுடைய திருவடி தாமரையில் தம்முடைய ஆத்மாவை சமர்ப்பித்தவர்கள் இருக்கின்றனரே, அவர்களுக்கு அவர்களுடைய 100 கோடிகளுடைய ஒரு பாகத்தை கூட அடுத்த வாரால் அதை கூட பெறுவதற்கு யோகியம் பிறர்களுக்கு கிடையாதுன்னு அழகாக சாதிக்கிறார். இதில் ஹே விபுதேஷ, விபுதேஷன் தான் இங்கே கிரியாபதம் விபுத விபுத விபுத ஈஷ விபுதானாம் ஈஷா விபுத விபுதேஷா விபுதேஷ தேவநாதனே ந அருகந்தி. அருகந்தின்னு சொன்னால் கேப்பபிள்னு அர்த்தம். அருகந்தின்றது மிக பன்மை, அதாவது தகுதி தகுதி உடையவர்கள்னு அருகந்திக்கு அர்த்தம். நாருகந்தி ந அருகந்தி நாருகந்தி இது ஒரு சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி. அப்போ தகுதி பெற்றிலர், தகுதி உடையர் அல்லர்னு அர்த்தமாகுது. யாருன்னு கேட்டால் யோக விசேஷ தன்யாகா. யோகம்னு சொன்னால் அந்த பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தை விசேஷமாக உடைய தன்யர்கள் அல்லது பக்தி யோகத்தை செய்வதற்கு மேற்கொள்வதற்கு ஒரு யோகியத்தையே உடையவர்கள் அவா இருக்காளே அவா நான் அருகந்தி. எதை நான் அருகந்தி அப்படின்னு கேட்டால் சதகோட்டி தம அம்ச கக்ஷியாம் நானாவித பிரதித. நானாவித பிரதிதன்றது இந்த பக்தி யோக விசேஷத்துக்கு போகிறது. ஏன்னா நானா சப்தாதி பேதாத்தன்னா நம்ம கேட்டிருக்கோம். அப்படி இந்த பக்தி யோகமானது உபாசனன்ற பட்சத்தில் சொல்லச்சு பலவிதமான உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நானாவித பிரதித்த பலதரப்பட்டதாக இருக்கக்கூடிய புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய அந்த பக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய விசேஷமான தர்மத்தில் அதை மேற்கொள்வதற்கு ஒரு பாக்கியம் பெற்றவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் அவர்கள் பெறத்தகுதி அற்றவர்களாக இருக்கின்றனர். எதைன்னு கேட்டால் சதகோட்டி தம அம்ச கக்ஷியாம். சதகோட்டி தம அப்படின்னு சொன்னால் 100 கோடியில் ஒரு அம்ச கக்ஷியாம்னா ஒரு பங்கு, ஒரு பங்கு கூட அம்சத்தில் கக்ஷியாம்னா அதில் ஒரு லவலேஷம், அது ஒரு பங்கு கூட அவர்கள் பெற தகுதி உடையவர் அல்லர். யாருன்னு கேட்டால் எவனுடைய அப்படின்னு கேட்டால் தஸ்ய. தஸ்யன்ற சப்தத்துக்கு தச்சப்தத்துக்கு பிரசித்தார்த்தம் உண்டு. ஏற்கனவே சொல்லிட்டு அப்புறம் தான் தச்சப்தம் பிரயோகப்படுத்த முடியும். தஸ்யனா அவனுடைய. எவனுடையன்னு கேட்டால் அப்போ நிஷ்கிஞ்சனத்வ தனினா ஏன ஸ்வரக்ஷணபரஹா தபபாத பத்மே நியஸ்தா சஹா தஸ்யன்னு அர்த்தமாகுது. நிஷ்கிஞ்சனத்வ தனினா. நிஷ்கிஞ்சனத்துவம்னு சொன்னால் கை முதல் இல்லாமை, அதுவே ஒரு செல்வம். அந்த செல்வத்தை உடையவனால் ஏன என்ன எவனால் எத் சப்தம் அது யஹ யௌவ்ய எம் யௌவ்யானு ஏன. அப்போ தனின்னு அந்த சப்தம் நிஷ்கிஞ்சனத்த தனின்னு போகும். அது தனினான்றது அது சத்யா பக்தி ஏக வச்சனம். இது ஏனக்கு விசேஷமாக இருக்குது. ஸ்வரக்ஷண பரஹா தன்னை தன்னுடைய ரக்ஷணம் ஸ்வரக்ஷணம், அதை காக்கக்கூடிய பொறுப்பு ஸ்வரக்ஷண பரஹா. தவ பாத பத்மே நெஸ்தா உன்னுடைய திருவடி தாமரையில் வைக்கப்பட்டதோ அவனுடைய அந்த சம்பந்தத்தை கல்பிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட பிரபன்னனுடைய ஒரு அவனுடைய அவனை ஒரு பங்காக வச்சுட்டோம்னா அல்லது பூர்த்தியாக வச்சுட்டோம்னா அதில் 100 கோடியில் ஒரு பங்கை கூட மற்றவா அடையிறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார். ஒரு தன்மையத்தை பார்த்தோம்னா விபுதேஷ நிஷ்கிஞ்சனத்த தனினா ஏன ஸ்வரக்ஷண பரஹா தபபாத பத்மே நியஸ்தா தஸ்ய சதகோடி தம அம்ச கக்ஷியாம். அது சந்தினால சதகோடி தமாம்ச கக்ஷியாம்னு ஆயிடுது. கக்ஷியாம்னா இதில் தித்தியா பக்தி ஏகவச்சனம். நானாவித பிரதித யோக விசேஷ தன்யாக நாருகந்தி நாருகந்தி விபுதேஷ தேவநாதனே நிஷ்கிஞ்சனத்த தனினா. கை முதல் இல்லை, ஒரு கை முதலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்கே அதுவே ஒரு தனம். அந்த தனத்தை உடையவன் நிஷ்கிஞ்சனத்த தனின்னு சொல்லுவோம். தனினானா அவனால் திருத்தியா பக்தி ஏகவச்சனம். ஏன எவனால் யஸ்வரக்ஷண பரஹா தன்னை காக்கக்கூடிய பொறுப்பு தவ பாத பத்மே உன்னுடைய திருவடி தாமரையில். பாத பத்மேன்றது பாதமே பத்மம், அது சப்தமி பக்தி ஏகவச்சனம். திருவடி தாமரையில் நியஸ்தகா, நியஸ்தகான்றது யுக்த பிரத்தியம், அது பாசிவ், அது ரக்ஷண பரஹா நியஸ்தகா பொறுப்பானது வைக்கப்பட்டது. எவனால் பொறுப்பானது வைக்கப்பட்டதோ தஸ்ய அவனுடைய சதகோடிதம அம்ச கக்ஷியாம் 100 கோடிகளில் ஒரு பங்கு கூட நானாவித பிரதித. நானாவித பிரத்தியன்னு சொல்லிச்சு அந்த பல வகைப்பட்டதாக இருக்கக்கூடிய புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய யோக விசேஷ தன்யாக பக்தி யோகத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த சாமர்த்தியத்தை உடையவர்கள் அல்லது அதிகாரத்தை உடையவர்கள் இருக்கின்றன நாருகந்தி அவர்கள் அந்த அந்த அம்சத்தை கூட பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள்னு சாதிக்கிறார் இந்த 47வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.